Ahí, farida dos te di caro, graticazo, camacho, toridaro, macho, gamberi, bamberi, bamberi, dobra, vareio, dammar, dagar, di, barba, barbi, uccheragadar, bi, darabo. ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களின் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே கிளிகளின் துண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் விரிந்ததே கனிகள் கித்திப்பா கவிதை கித்திப்பா அது அன்பை இழத்தித்திப்பா பாசத்தை உன் போலே வேற எதுவும் தேவையில்லை அன்புக்கு முன்னாலே நெஞ்சுக்குள்ளே பூமலரும் வீட்டுக்குள் வந்தாலே நிம்மதியில் கண் வளரும் பாட்டுக்கள் தந்தாலே இந்த சொந்தங்கள் போதுமே எங்கள் இன்பங்கள் கூடும் Baby.